ఆన్వయంకటనాచార్య కవితా టీకకేసరి వేదాంతాచార్యవర్యోన్నత్తాంపుదాహృదివృత్తిపర్యంతయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విత్రాణమవతరేకం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సజన్మశ్రేభ్య నమ భక్తిమధీమహే యదుక్తయి కంఠే శాంతి మంగళసూత్రతాం. ఆళ్వాన్ దేవపెరుమాళుడైన திருமார்ப மங்களாசாசனம் பண்ணார். கிந்தாது ககன விதான மாதிரா பூத்து வட்சஸ்தே வரத வரண்ய எத்திர நாமான் பெருமாள் சிருஷ்டி பண்ற. சிருஷ்டி பண்ணச்சே முதல்ல பிரம்மாவை சிருஷ்டி பண்ற. பிரம்மாவை சிருஷ்டி பண்ண உடனே மீதி சிருஷ்டி எல்லாம் நீ பண்ணிக்கோன்னு சொல்லிடுற பிரம்மாவை. இந்த பீதி திருஷ்டி எல்லாம் பண்ணச்சு எப்படி பண்றதுன்னு தெரியாத பிரம்மா முயற்சின்னு இருக்கிறான். அதுக்கு எப்படி பண்றதுன்றதுக்கு நம்ம எல்லாம் சொல்றோமே மாதிரி உருவம்னு ஒண்ணு சொல்றோமே, அந்த மாதிரி நீ பெருமாளுடைய திருவயிற்று தானே இருந்துட்டு இருக்க, அப்படி கொஞ்சம் மேல பாறேன். மேல பார்த்தா திருமார்பு தெரியுது. அந்த திருமார்பனுடைய பார்த்தோம்னாக்கா அந்த திருமார்பு விசாலமா இருக்கிறதும் அதுல பெரிய பிராட்டியார் எழுந்தருள் இருக்கிறதும் கௌஸ்துபம் இருக்கிறதும் சூரிய சந்திரன் மாதிரியும் மீதி அந்த முக்தாகாரஸ்னால வரக்கூடிய நட்சத்திரங்கள் மாதிரி இருக்கிற நல்லையும் பார்த்த உடனே பிரம்மாதான் சதுர்முகனாச்சே. எப்பவும் அவர் பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி வேதத்தையும் அவர்கிட்ட கொடுத்தே அதுதான் அங்க சார்த்தம். ஏன்னா வேதத்துக்கு சிருஷ்டி கிடையாது, வேதம் எப்பவும் இருக்கு. பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி வேதத்தை அவருக்கு உபதேசம் பண்ண, வேதத்தை கொடுத்தே, அப்படிதான் சொல்லணும். அப்போ இது பண்ண அந்த பார்த்த உடனே அவரே தெரிஞ்சுட்டேன் எப்படி சிருஷ்டி பண்றதுன்னு தெரிஞ்சுட்டேன். முதல்ல ஆகாசத்தை சிருஷ்டி பண்றாரு, அதுல இருந்து ஒவ்வொன்னா சிருஷ்டி பண்றாரு, அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த திருமார்பு பார்த்து திருவயிற்றிலிருந்து அவதாரமான பிரம்மாவுக்கு மாத்திருக்கையாக சிருஷ்டி பண்றதுக்கு மாத்திருக்கையாக இருக்கக்கூடிய விஷயத்தை சொன்ன. அப்ப பிரம்மா அவதாரம் பண்ண நாபி கமலத்துக்கு முன்ன இருக்கிற திரு வயிறு இருந்துட்டு இருக்க திரு உதரம் அத மங்களாசாசனம் பண்ற. அண்டானாம் சதுதரமாமனம் திசம் தகா தானம் தத்வரத்ய மகாத்மியம் ஸ்வதைஹயேடு நூனம் ஏஷாம் ருத்தி ஸ்யாதி மஹிமகரீத் நஹீதரேஷாம். அழ்வான் பெரிய கவி, எப்படி எப்படிலாம் சிலேஷ அலங்காரம் வெத்திரேக அலங்காரம் இப்படி என்னென்ன அலங்காரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றனோ அத்தனை அலங்காரங்கள்லையும் பகவத் விஷயத்துல கொண்டு வந்துடுறேன். இந்த ஸ்லோகத்துல ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லிருக்கு, லோகம் மொத்தம் உம்முடைய திருவயிற்றில் இருக்கிறதா சொல்லிருக்கா. அப்ப இத்தனை பேரையும் உங்க வயிற்றுள்ள வச்சிருந்தேன்னாக்கா உங்க வயிறு எவ்வளவு பெருசு இருக்கணும். ஆனா உம்ம அந்த திருவயிறு எப்படி இருக்குன்னாக்கா திரு உதரம் சாட்சியமா இருக்கு, இருக்கிறது இருக்கா இல்லையான்னு தெரியல, அவ்வளவு சின்னதா இருக்கு, அவ்வளவு அப்படிப்பட்டதா இருந்துருக்கு. இது என்ன ஆச்சரியமா இருக்கு, ஒரு எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு வியப்பு. அந்த வியப்பு தான் இந்த இடத்துல மங்களாசாசனம் பண்ற, வேற ஒண்ணும் இல்லை. அண்டானாம் சதுதர மாமனம் திசம் தகா பெருமாள் எப்பேற்பட்டவ, அண்டரண்ட பகிரண்ட ஒரு மாநிலம் எழுமால் வரை முற்றுமுண்ட கண்டங்கண்டீர். அந்த ரெண்டு பகிரண்டத்து ஒரு மாநிலம் ஏழு மான் வரை முற்றும் உண்டன். ஒன்னு பாக்கி இல்லாத லோகத்துல இருந்துருக்கிற எத்தனை சமுத்திரங்களோ எத்தனை மலைகளோ எல்லாத்தையும் அவரே உண்டவராக இருந்துருக்கார். இப்போ அது அங்கேயே சிவபெருமான் மாதிரி தொண்டையிலேயே நிக்கிறதெல்லாம் இல்ல, அவர் சாப்பிடறதெல்லாம் உள்ளதான் வரணும். முற்றும் உண்ட கண்டன் ஆகியல இது உண்டதோடு மாத்திரம் இல்ல, அது மொத்தத்தையும் பெருமாள் உமிழ்ந்தது, உண்டு உமிழ்ந்தது. ஆகையால இது ரெண்டும் இருக்கு. அவர் மங்களாசாசனம் பண்றார், ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். திருவாய்மொழியில சொல்லச்சு, வேறே உரைகின்ற விரான் இன்னும் வந்து வேறே நின்று இன்னெஞ்சு நிறைய புகுந்தான். ஆறே கடலே மலையே உலகுண்டும் ஆறாவையற்றானை அடங்க பிடித்தேனே. ஆறாவயிற்றானை அடங்க பிடித்தேனேன்னு சொல்லி சொல்ற எத்தனை விஷயங்கள் பார்க்கணும். காரேழ் கடலேழ் மலையேழ் உலகுண்டும், ஏழு மேகங்கள், ஏழு சமுத்திரங்கள், ஏரிய பலம், ஏழு மலைகள், சத்த பர்வதம், குலப்பர்வதம்னு சொல்றது, ஏழு லோகங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கூட அது மொத்தம் பார்த்தவனோ இது ஒரு மூலையில இருந்துருக்கான். ஆறா வயிற்றை உடையவன் இப்படிப்பட்ட எம்பெருமான். அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு ஆழ்வாருடைய மனசுல வந்துட்டான். இவ்வளவு பெரியவர், இவ்வளவு உண்டு இருக்கிற ஆழ்வார் இவருள்ள மனசுல வந்துட்டாரான். இத்தனையோட கூடியும் வந்துட்டாரான். இப்ப பாருங்க, இத்தனையும் சாப்பிட்டவரே வந்து இவர் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கச்சே, இவருடைய திருவுதரம் காரசியமா இருக்கிறதுனால கிருஷ்ணமா இருக்கிறதுனால என்ன தப்பு வந்துட போறது? ஒரு தப்பும் இல்ல. பிரளய ஆபத்துக்கள் வந்தால் பிரபஞ்சத்தை எல்லாம் உள்ளே வைத்து ரட்சிக்கும்படியான திருவுதரத்தை பார்த்து காரேழ் கடலே மலையேழ் உலகுண்டும் அறாவயிற்றான் என்பது. பிரளய ஆபத்து வந்து இதுல உபன்யாசம் பண்றது அது ஒரு பங்கு. இந்த சாஸ்திரார்த்தங்களை அங்கங்க சொல்லணும். என்ன அது சொல்லலைன்னாக்க உபன்யாசம் சொல்றதா அவர் இழைத்துடுவான்ற ஒரு கருத்து. பெரியவாளுடைய திருவள்ளம், அந்த காலத்து பெரியவாள்லாம் எவ்வளவோ சமக்கிரமா சொன்னாலும் அங்கங்க ஒரு சாஸ்திரார்த்தத்தை உள்ள கொண்டு வந்துடுவா. இங்கேயும் ஒரு பெரிய சாஸ்திரார்த்தம் இருக்கு. இந்த சாஸ்திரார்த்தம் என்னன்னாக்க, நம்ம சித்தாந்த பிரகாரத்துக்கு பிரகிருதி நித்தியமா இருந்துருக்கு, அதே மாதிரி ஜீவன் நித்தியமா இருந்துருக்கு. பிரளயம் வந்ததுன்னா நித்தியமான பதார்த்தங்களுக்கெல்லாம் நாசம் கிடையாது. பிரளயம் பிரளயம்னா என்னது அப்படின்னு, இந்த பிரகிருதியில சத்துவம் ரஜஸ்து தமஸ்ன்னு சொல்லக்கூடிய மூன்று குணங்கள் இருக்கின்றன. இந்த மூணு குணங்களும் எப்போ ஒரு சமமான நிலையில இருக்கோ, ஒரே ப்ரொபோர்ஷன்ல சொல்லுவாள், அந்த ரீதியில ஒரே நிலையில இருந்ததுன்னா அப்ப மகாப்பிரளயம். இது மாறுபட்டதான ஒரு நிலையில இருந்ததுன்னாக்க அப்ப சிருஷ்டி. அப்ப அந்த சிருஷ்டி காலத்திலையும் பிரளய காலத்திலையும் நித்தியமான வஸ்துக்கள் நித்தியமா தான் இருந்துருக்கு, எப்பவும் அழிவில்லாததாக தான் இருந்துருக்கு. அப்ப சிருஷ்டின்னு சொல்றது என்ன, பிரளயம்ன்றது சொல்றது என்ன? அப்ப சிருஷ்டின்றது என்ன, ஒரு வஸ்து இல்லாது போனாதான் புதுசா வரச்சேதான் அதுக்கு சிருஷ்டின்னு சொல்ல முடியும். அப்ப பாரம் மண்ணா இருந்துருக்கு, மண்ணா இருக்கிறத குடமா சிருஷ்டி பண்றோம். அதே மாதிரி ஒரு தங்க கட்டியா இருந்துருக்கு, அது வளையெல்லாம் சிருஷ்டி பண்றோம், செங்கிலியா சிருஷ்டி பண்றோம், அப்புறமா கடிச்சனா சிருஷ்டி பண்றோம், இப்படி மோதிரமா சிருஷ்டி பண்றோம், இப்படி பல ஒரே வஸ்துவ சிருஷ்டி பண்றோம். இப்ப இந்த சிருஷ்டி பண்றதுன்றது இருக்கே புதுசா வர்றதுதான சிருஷ்டின்னு பேரு. அப்போ புதுசா ஒன்னும் வரல, எல்லாம் நித்தியமா இருக்கிற வஸ்து எல்லாம் நித்தியமா இருந்துருக்கு, இவர் வயத்துள்ள இருந்துருக்கு, அதுக்கப்புறமா இது வெளியில வருதுன்னு சொல்லி சொன்னாக்க இது எத்தான் சொல்றது, சிருஷ்டின்றதுனால எத்த சொல்றேன். ஏன்னா பிரகிருதி நித்தியமா இருந்துருக்கு, இந்த பிரகிருதி தான் வந்து நமக்கு எல்லாம் சரீரமா இருந்துருக்கு, ஆத்மாவும் நித்தியமா இருந்துருக்கு, அப்புறம் என்ன இருக்கு? அப்ப புதுசா சிருஷ்டி பண்றதுக்கு என்ன? இதுதான் அந்த இடத்துல சொல்ற சூட்சமா இருக்கிற வஸ்துவ, சூட்சம சேத்தனா சேத்தன விசிஷ்டமாக இருந்திருக்கிற பிரம்மமே ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டமாக ஆறுதுன்னு சொல்லி சொல்ற. இந்த சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே சூட்சமா இருக்கு. நம்ம சித்தாந்தத்துல எந்த வஸ்துக்கும் உற்பத்தின்ற வார்த்தை சொல்றது இல்ல, அவஸ்தாந்தராபத்தின்னு சொல்றது, நிலைப்பாடில் மாறுதல் என்பதாக சொல்லுவது. மண் இருந்து மண்ணு குடமா இருந்து அதுக்கு குடமா இருந்துருக்கு. அதுவே வந்து ஒரு விளக்கா இருது, ஒரு மடக்கா இருது, பூந்தொட்டியா இருது, எல்லாம் இருக்கு. அப்ப எல்லாத்துலயும் பூந்தொட்டியா இருக்கு செய்யும், மடக்கா இருக்கு செய்யும், குடமா இருக்கு செய்யும், அது மண்ணு மண்ணாதான் இருந்துருக்கே தவிர இது வேறையா மாறல. அதே மாதிரிதான் ஒரு தங்க கட்டி இருக்கு, அந்த தங்க கட்டி வளையலா ஆறுது, மோதிரமும் ஆறுது, சங்கிலியா ஆறுது, காலுக்கு போட்டுக்கிற கொலுசா ஆறுது, ஒட்டியானமா ஆறுது, எல்லாமா ஆறுது. அப்ப எல்லாமா ஆனாலும் கூட எல்லாமே தங்கம் தான். இது தங்க மோதிரம், ஒட்டியானம், தங்க கடுக்கன் அப்படிதான் நம்ம சொல்றோமே தவிர அந்த தங்கம் தங்கம் தங்கம்ன்றத சொல்லிட்டேதான் இருந்திருக்கோம். அப்ப அந்த கட்டியா இருக்கிற தங்கம் இருக்க அந்த வெவ்வேறு நிலைப்பாடு அடையிறது, உண்டையா இருக்கிற மண்ணு வெவ்வேறு நிலைப்பாடு அடையிறது, இதுதான் நம்ம சித்தாந்தம். சிருஷ்டின்றது அந்த நிலைப்பாடு மாறுதல் இருக்க அதுக்குதான் சிருஷ்டின்னு சொல்றோம். சரி, அந்த மாதிரி நிலைப்பாடு மாறுதல் எதுக்கும் ஜீவனுக்கு இல்லையே, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, வாஸ்தவம் ஸ்வரூபத்துல மாறுபாடு இல்ல, சுவாவத்துல மாறுபாடு இருந்தது. இவா கர்மானுகுணமா போன ஜென்மத்துல தேவதையா பிறந்திருக்கலாம், இந்த ஜென்மால புண்ணியம் புனிஞ்சு போச்சுன்னாக்க மனுஷனா பிறக்க போறான், அடுத்த ஜென்மால புழுவா பிறகுறானோ பூச்சியா பிறகுறானோ, இல்ல புழுவா பூச்சியா பிறந்தது கூட அடுத்த ஜென்மால பாகவதாளுடைய ஒரு கிரகத்துல இருந்ததுனால அவளுடைய திருவடி தூள் பட்டதுனால அவளே கூட பிராமணனால பிறந்தோ இல்ல சிவைஷ்ணவனா பிறந்து ஒரு நல்ல காரியத்தை பண்ணி இப்படி ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு பலனை அடையிறான்னு சொல்லி சொல்ற போறோம். அப்ப ஸ்வபாவத்துல மாறுபாடு, ஸ்வரூபத்துல மாறுபாடு இல்ல, அந்த தர்மபூத ஞானத்தினுடைய சங்கோச்ச விகாசங்கள்னால மாறுபாடு வருது. ஆகையால ரெண்டும் மாறுபாடு. இந்த மாதிரி ஸ்வரூபத்திலேயோ சுவாவத்திலேயோ எந்த சமயத்திலயுமே மாறுபாடே இல்லாதது, இல்லாதவர் யாருன்னா பரமாத்மா தான். ஆகையாலதான் அவரை சொல்லச்சு அந்த பெரிய மகா பிரளய காலத்திலயும் சூட்ச சேத்தனா சேத்தன விசிஷ்ட பிரம்மமா அவரை சொல்றோம். திருட்டி காலத்துல வரைச்சு ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்ட பிரம்மமா அவரே மாறிட்டார் என்பதாக சொல்றோம். இந்த அர்த்தத்தை தான் மனசுல வச்சிருந்து சுவாமி போலத்தாழ்வான் இந்த இடத்துல சாய்க்கிறேன். லோகம் மொத்தம் அண்டானாம் தொதுதரமானந்தி சந்தகா, சத்துக்களாக இருந்திருக்கிறவா மகாத்மாக்களாக இருந்திருக்கவெல்லாம் சொல்றலாம், அண்டானாம் தொதுதரமானந்தி, எல்லா அண்டங்களுமே உன்னுடைய உதரமாக உம்முடைய திருவயிராக ஆயிடுச்சு. அதாவது உம்முடைய திருவயிற்றுல ஒரு கேக்க தேசம் இருக்கு, ஒரு பக்கத்துல இருந்திருக்கான், ஒரு மூலையில இருந்திருக்கான். அப்போ உம்முடைய திருவயிறு எவ்வளவு பெருசா இருக்கணும்ன்றது எல்லார விஷயத்தையும் பார்க்கணும். உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கேட்டி அம்மானே, எல்லா லோகத்தையும் உண்ட ஒரு பெருவாயில், அப்படிப்பட்டவரா பெரிய ராக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான். உண்டா மொத்தம் சாப்பிடணுமே, இது சில விஷயங்கள்லாம் உண்டறுக்க மாட்டாதுன்னு சொல்றது. உண்டறுக்க மாட்டாதுன்னாக்க சில பேருக்கு வந்து தான் எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி வயிறே காமிக்காது. சில பேர் சாப்பிட்டமானாக்க அந்த கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி வயர் பெருசா தப்ப பெருசாயிடும். இப்படி ஒண்ணு இருக்கு, அந்த உண்டருக்கு மட்டும் சாப்பிடுறது ஜீர்ணம் ஆறுதுன்றது அது ஒரு விஷயம். இப்ப ஒரு கால் பெருமாள் வந்து இத்தனையும் சாப்பிட்டா கூட அவர் சாப்பிட்டதே காண்பிக்காத ஒரு அப்படிப்பட்ட ஒரு உதரத்தை உடையவரா என்றெல்லாம் ஒரு கேள்வி வருது. பெருமாள் சொல்ற கீதையில பார்க்கக்கூடிய வஸ்து ஜாத்தமாக உண்டானதாக இருந்திருக்கிறது எல்லாமே தத்ததேவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம் அப்படின்னு, அந்த எம்பெருமானுடைய கண்ணனுடைய ஒரு தேஜஸ்ல இருந்து ஒரு துளியில இருந்து வந்தது மொத்தம் அப்படின்னு. அத்தோட நிக்கல விட்டத்தியாகம் இதங்கம் ஏகாம்சேனோ ஜெகத்து, லோகம் மொத்தத்தையும் நான் தான் தாங்கிட்டு இருந்துருக்கேன், லோகம் மொத்தம் என் வயத்துல தான் இருந்துருக்கு, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல. இது மொத்தம் சொன்ன உடனே அப்படியே பக்தியோட கேட்டு அர்ஜுனன் கேட்ட பிற்பாடு கண்ணனிடத்துல பிரார்த்தனை பண்ற, உலகமொத்தம் உன் வயத்துல இருந்துருக்குன்னு சொல்றிய, அப்படி திரும்பி பாக்குறான் கண்ணன் பாக்குறான் அர்ஜுனன். ஒன்னும் தம் வயிறுக்கும் கண்ணனுடைய வயிறுக்கும் பெருசா வித்தியாசம் தெரியலையா, ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு. ஆனா கண்ணனா சொல்றான் மொத்தமும் என் வயிற்றுக்குள்ள, அதுவும் ஒரு ஏகதேசத்துல ஒரு துளியுண்டுல இருந்துட்டு இருக்கு லோகம் மொத்தம்னு சொல்லி சொல்றான். கண்ணன் சொல்றது பொய்யன்னு எடுத்துக்க முடியல, ஆனா சத்தியம்னு நம்ப முடியல. இதுதான் அங்க சுவாரஸ்யமான விஷயம். இப்ப என்ன பண்றது தெரியல, வேற யாரையும் கேட்க முடியாது. என்ன இவர் ஒருத்தர் தான் இந்த உபதேசம் பண்றவராக இருந்திருக்க. மதவிக்கிரகாய பரபும் குஹ்யம் அத்யாத்மகம் ஜ்ஞிதம் யத்வயோக்தம் வசத்தே மோஹயம் விகதோ மம. நீர் என்ன சொன்னாரோ சொன்னதெல்லாம் கேட்டேன், கேட்டதுனால என்னுடைய அஜ்ஞானம் எல்லாம் போயிடுத்து, அதுல ஒண்ணும் சந்தேகமும் இல்ல. ஆனா அந்த தத்தாச்சார்னு போடுறதுலதான் இருக்கு. உன்னுடைய அழிவில்லாததான மகாத்மியத்தையும் நான் கேள்விப்பட்டேன், நீரே சொல்லிட்டேன், அது உங்களுடைய முகத்தினாலே வந்துட்டு. சரி பார்த்துவோம் இப்ப என்னதான் வேணும் அப்படின்னு சொல்றேன். ஐஸ்வரம் புருஷோத்தமா லோகம் மொத்தம் என்னிடத்துல இருந்துட்டு இருக்கு சொல்லி சொன்னீங்க. நீ இவ்வளவு நாள் சொன்ன விஷயங்கள்லாம் நீ எப்படி சொன்னையோ அப்படியே இருக்க மாதிரி, உன்னுடைய திருவுடம்புல இருக்க மாதிரி நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. திரட்டுமிச்சாமிதே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தமா, ஐஸ்வரம் ரூபம் திரட்டும் மிச்சாமி, நீ சர்வேஸ்வரனாக இருந்துட்டு இருக்கிற உன்னுடைய ரூபத்தை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. அப்படி பார்க்கணும் நீ கணக்கு நினைச்சையானாக்கா, என்னால பார்க்க முடியும்னு நீ நினைச்சையானாக்கா, யோகேஸ்வர தத்தோமே துவம் தர்சயாத்மா நமௌங்கயம், உன்னுடைய அழிவில்லாத உம்முடைய ஒரு திவ்யமங்கள திருமேனியை எனக்கு காண்பிக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. பஷ்யமே பார்த்த ரூபாணி சதசோ சதஹஸ்ரகான் திவ்யானி நானா வர்ணாகிருதி. இப்படி அதுக்கப்புறமா அவர் பெருமாள் விஸ்வரூபத்தை காண்பிக்கிறேன்னு சொல்லி சொல்ற. இப்படி உம்ம வாக்காலேயே லோகம் மொத்தம் என் வயசுல இருந்துருக்குன்னு நீ சொன்ன. அதே கண்ணன் தான் இன்னைக்கு தேவ பெருமாளாக எழுந்துள்ள இருந்துருக்க. அந்த விஸ்வரூபம் காண்பிச்ச அந்த கண்ணன் அவருடைய திருவயத்துல ஒரு மூலையில இருந்த மொத்த குங்குளமா இருந்துருக்கிற அந்த ஒரு சன்னிவேசத்துல இருந்த பெருமாள் இப்ப பார்த்தமானாக்கா தேவ பெருமாளா எழுந்தருள் இருந்து அதுவும் கிருஷ்ணமாக இருந்து தானந்த கதம் காட்சியம். அப்பேற்பட்ட இந்த திருவயிருக்கு ஒரு காட்சியம், காட்சியம்னாக்க கிருஷ்ணமாக ரொம்ப மெல்லிசா இருக்கிறது, ரொம்ப எழுச்சி இருக்கிறது. அப்படி ஆயிட்டு இது என்ன பண்றது, இது என்ன சொல்றது, இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நம்ம? இது சாமுத்ரிகா லட்சண பிரகாரத்துக்கு பார்த்தோம்னாக்க பெருமாளுக்கு அதாவது பெரிய ராஜபுருஷனாக இருக்கிறவாளுக்கு ஒவ்வொரு அங்க விசேஷங்கள்லாம் எப்படி இருக்கணும்ன்றத சாமுத்ரிகா லட்சணத்துல சொல்லிருக்கு. அதன் பிரகாரம் உதரம்ன்றது மெலிந்து இருக்கணும், இது பெரிய தொப்பையாலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கச்சு அந்த சாமுத்ரிகா லட்சணம். இவர் யாரு? ராஜாதிராஜன், தேவாதிராஜன். அந்த தேவாதிராஜனுடைய திருமேனியில இந்த திருவயிறு கிரசமாக இருந்தது. இது வாஸ்தவமான விஷயம். இப்பவும் தேவ பெருமாளுடைய திரு உதரம் இருந்துருக்க அது ரொம்ப கிரசமாக தான் இருந்துருக்கு. எல்லாம் வந்து பெருமாளுக்கு கவச்சம் சமர்ப்பிச்சிருக்கா, ஜேஷாபிஷேக கவச்சம்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு விசேஷமான கவச்சம் சமர்ப்பிச்சிருக்கா. இந்த கவச்சத்திலோட தான் பெருமாள் எப்பவும் எழுந்துள்ள இருப்ப, இந்த கவச்சம் இல்லாதையே இருக்க மாட்டேன். ஆனி மாசம் சிரவணத்தன்னைக்கு பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம் நடக்கும். அன்னி தினத்துல கவச்சத்தை களைஞ்சி பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி எல்லாம் பண்ணுவா. அன்னி தினத்துல ஏறதுதான், அதுதான் பெருமாளை சேவிக்கிற ஒரு, அது நம்மளாலாம் சேவிக்க முடியாது. வரதத பவிலோ கயந்தி தன்யாக, சுவாமி தேசிகனே மங்கள சாதனம் பண்ணி பண்ணிட்டு போயிட்டேன். வரதத பவிலோ கயந்தி தன்யாகன்னா யாரெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் பண்ணிருக்காளோ அவாதான் தேவப்பெருமாளுடைய சுயன் திருமேனியை முழுஷா பார்க்க முடியும். மீது பேரெல்லாம் தேவப்பெருமாளுடைய சுயன் திருமேனியை முழுஷா பார்க்க முடியாது. அகையில நாமெல்லாம் அந்த பாக்கியம் பண்ணல, அந்த கவச்சத்தோட எழுந்தொழி இருக்கிற தேவப்பெருமானை தான் செய்கிறோம். அப்படி சேவையே நமக்கு கிடைச்சா கூட போறோம் போல இருக்கு. அது கிடைக்கிறதுக்கே நமக்கு இப்ப பாக்கியத்தை இழந்து இருந்திருக்கோம் நாம இன்னைய தினத்துல. தானம் தத்வரத கதன் கார்ஷ்யமஸ்ய, இந்த ஸ்தானத்துக்கு இப்பேற்பட்டதாக எல்லா லோகத்தையும் தன்னுடைய வயசுல இருந்துருக்கு, இதுக்கு இவ்வளவு மில்லிசா இருந்துருக்கு, இது எதனால அப்படின்னு பட்டர் மங்களாசாசனம் பண்ற ஸ்ரீரங்கராஜத்துவத்துல ரங்கநாதனுடைய திருவயிருக்கு. அவர் ஒரு ஆளில படுத்துட்டு இருக்கார் மகாப்பிரளய காலத்துல. கராரவிந்தே நபதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடஸ்ய புத்ரஸ்ய படே பத்ரஸ்ய புடே சயானம் பாலம் முகுந்தம் மனதா ஸ்மராமி என்றெல்லாம் சொல்லப்படுகிறபடி அவர் ரொம்ப குட்டி குழந்தையா அதுல பட்டிருக்க ஆளல இல்ல. அதோட மாத்திரம் இல்ல, அந்த ஒரு கையால திருவடியை எடுத்து அந்த திருவடியினுடைய கட்ட விரலை எடுத்து வாயில போட்டு சப்பிட்டு இருக்க அதனுடைய சுவாரஸ்யத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இது பட்டர் சேவிக்கிறேன் சேவிச்ச மாத்திரம் உடனே ரங்கநாதன் பார்த்து கேக்குறேன், இப்படி இந்த திருவடியை இன்னத்துக்கோசரம் திருவடியில இருந்திருக்கிற அந்த திருவடியில இருந்து விரல எடுத்து இவர் எதுக்கோசரம் வாயில போட்டு அனுபவிக்கணும், அதனுடைய ரசத்தை அனுபவிக்கணும்னா, இந்த அளக்கிறதுன்றது காலால் அளக்கிறதுன்றது வழக்கம் அந்த காலத்துல. இதுக்கு தப்படின்னு சொல்லுவா, இந்த எத்தனை அடி இருக்கு, இப்பதான் டேப் வச்சுட்டு அதை வச்சுட்டு நடந்துட்டு இருக்கும், அப்படி எல்லாம் கிடையாது அந்த காலத்துலாம். அவ்வளவா நடந்து போயிட்டு இந்த ஒரு எவ்வளவு எவ்வளவு நம்மளால முடியுமோ, ஒரு சாதாரண மனுஷனா இருந்துட்டு இருக்கிறவன், சாதாரண உத்தரத்துல இருந்துட்டு இருக்கிறவா, இத்தனை தப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலால அளந்து அளக்கிறது. இப்படி இந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணறான், இந்த திருவிக்ரமாவதாரத்துல திருவடி, இந்த அளந்த திருவடி லோகம் மொத்தம் அளந்த திருவடி, இந்த திருவடியால லோகம் மொத்தம் தம் வயத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கிறதுனால இது எவ்வளவு இருக்கு, ஒரு அடி இருக்கா, ரெண்டு அடி இருக்கா, மூணு அடி இருக்கா, எத்தனை அடி இருக்குன்னு தீர்மானம் பண்ணுமோ அதுக்காக அவர் வந்து இந்த காலை எடுத்து அது மாத்திரம் இல்ல. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல வைஷ்ணவ போக்ய லிப்சையான்னு சொல்லி சொல்ற, எல்லாரும் பெருமாளுடைய திருவடி திருவடின்னு சொல்லிட்டு அந்த திருவடிக்கு பெருமை, ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு பெருமை, இப்படி எல்லாரும் சோதனம் பண்றாளே அந்த திருவடி திட்டிக்கிறதா கசக்கிறதா புளிக்கிறதா எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு சொல்லிட்டு அவரே வரல தன்னுடைய வாயில வச்சுட்டு அது அது எப்படி சுவாரஸ்யமா இருக்கா எப்படி இருக்குன்னு அவரே பார்த்துட்டேன். இது பக்தருடைய அனுபவம். சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றேர் இதே தேவப்பெருமாள் சின்ன ஒரு ஆளல அதுல பாலா கிருத்தியில பெருமாள் சயன்சிக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவயிற்றுல பிரம்மாண்ட மண்டலம் போது உதரைக்க தேசே ஒரு துளிவுண்டுல போய் அது வந்துருக்கும். எப்படி எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருக்கும், இப்படியே ஆச்சரியப்பட்டுட்டே இருந்தா என்ன பண்றது, இதுக்கு எதனா ஒரு சமாதானம் சொல்லணுமே, அந்த சமாதானம் நம்மளாலாம் சொல்ல முடியாது, அத அழுவானே சொல்ற இந்த இடத்துல. மகாத்மியம் ஸ்வதைகேஷாம் மகிமகரி நகிதரேஷாம், ஒரு வஸ்துக்கு பெருமை என்னன்னு கேட்டோம்னாக்க அது இயல்பா இருக்கிற பக்கம் இருந்தாதான் அதுதான் பெருமை. அதாவது இப்ப சர்க்கரை இருக்கு, சர்க்கரைக்கு இனிப்புன்றது அந்த வஸ்துல இருக்கக்கூடிய ஒரு குணம், இந்த குணத்தினால இயல்பாவே அதுக்கு ஒரு பெருமை ஏற்படுற. அதே மாதிரி சில வஸ்துக்கள் இருக்கு, எட்டிக்கா இருக்கு, கசக்கிறது, அந்த கசக்கிறதுன்றது அதுக்கு இயல்பு. இப்ப அதனால யாரும் இந்த எட்டிக்காய் வாங்கினா இது சக்கரை தான் வேணும்னு அடுத்தது இப்ப சாப்பிடுறோம், நம்ம எட்டிக்காய் யாரும் சாப்பிடறதில்லை. இப்படி ஒவ்வொரு வஸ்துக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பொறுத்துதான் இது சிறந்தது பெருசு சின்னதுன்ற பெயரே சொல்லி சொல்றோம். அந்த இயல்புன்றது வரைச்சே ரெண்டு விதமான இயல்பு. ஒரு இயல்பு ஸ்வரூபத்தினால வரக்கூடிய இயல்பு, இன்னொரு இயல்பு சுவாவத்தினால குணங்கள்னால வரக்கூடிய ஒரு இயல்பு. ஸ்வரூபத்தினால வரக்கூடிய இயல்புன்னாக்க ஒருத்த அழகா இருந்துருக்கான் என்று சொன்னமானாக்க அவன் எந்த அலங்காரமும் பண்ணிக்க வேணாம், இயல்பாகவே அழகா அழகா இருந்துருக்கான். இதே தேவப்பெருமாளுக்கு அஸ்திரபூஷணாத்யாய விஷயத்துல இது மூணு ஸ்லோகத்துக்கு முன்ன சொல்லி சுவாமி ஆழ்வான் சாத்தது சர்வஜ்ஞா சமுதிர சக்தயா என்கிற ஸ்லோகத்துல சொல்லச்சு எல்லா திவ்யாயுதங்கள்லாம் தேவப்பெருமாளுக்கு அலங்காரமாக இருந்திருக்கு. பொருடன் மணிவரமாக பொன்னா மூல பகுதி மறுவாக மான் தண்டாக என்பதெல்லாம் சொன்னார். அப்போ அலங்காரமா இருக்கு தேவப்பெருமாள் இயல்பாகவே சுவாவத்தாகவே அவர் ரொம்ப ஆச்சரியமான திவ்ய மங்கள விக்கிரகத்தோட எழுந்துள்ள இருந்திருக்க அப்போ தேவப்பெருமாளை அடைந்து திவ்யாயுதங்கள்லாம் பெருமை பெற்றன என்று சொன்னார். இப்போ அந்த மாதிரி சுவாவத்தான் இயல்பாகவே வரக்கூடிய அலங்காரம் இருக்க, அதாவது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு அழகு இருக்க, அதுக்குதான் ஏற்றமே தவிர கிருத்திரிமமா பண்ணிட்டாருனாக்கா அதுக்கு ஏற்றம் இல்லை. நாம கூட தான் தலைமுடி இருந்துட்டு இருக்கு, தலைமுடியே எத்தனை வயசானாலும் இது நரைச்சு போகணும் முடியும்னு சொல்றதுக்கு நாம இஷ்டப்படல. அதனால நம்ம வர்ணம் பூசிக்கிறோம், இப்படி வர்ணம் நாம் பூசிக்கிறது இல்ல, அப்படி வர்ணம் பூசிக்கிற வாழ்வுக்கெல்லாம் சொல்ற வார்த்தை இது. இந்த வர்ணம் பூசிண்டா அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு அது என்ன பண்ணிடும்னா அது எழிக்க ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு கால விசேஷத்துல அது சுவாவம். அப்ப சுவாவமாவே யாருக்கான கடைசி வரைக்கும் அந்த தலைமுடி அப்படியே கருமையாகவே இருந்ததுன்னாக்க அப்போ அதுக்கு ஏற்றம் சொல்லும். ஆகையில எப்பவுமே ஏற்றம்னு சொல்லி சொன்னோம்னாக்க அது சுவாவத்துல வரணும், இயல்பாக வரணும். ஒருத்தரை பாக்குறோம், அவர் நிறைய அத்தியனம் பண்ணிருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு, அவரை பார்த்த உடனே அவருடைய தேஜஸ் நம்மளை இழுக்கணும். இது ரூபமேவா சேதன் மகிமானம் யாக்கஷ்டேன்னு இப்படிப்பட்ட அவள ஒரு அலங்காரமும் பண்ணிக்க வேண்டாம். இது ஒரு ஒரு விஷயம், குணத்தினால ஆகர்ஷம். இப்படிப்பட்ட தேஜஸோட இருந்துட்டு இருக்கிறோம், ஸ்வரூபத்தா அழகா இருந்துட்டு இருக்கோம், இவாள்கள்லாம் மகான்கள். இது ஒரு விதத்துல மகான்கள்னு சொல்ல போறோம். யாரிடத்துல நல்ல குணங்கள் இருந்துட்டு இருக்கவோ, ஆத்ம குண பூர்த்தி இருக்கிறவர்களே, நல்ல மேத அறிவாளியாக இருந்துட்டு இருக்கவா, நல்ல வதானியாளாக தானம் பண்றவாளா இருந்துட்டு இருக்கிறவா, ஆத்ம குண பூர்த்தி கருணையோட இருந்துட்டு இருக்கிறவா, பொறுமையோட இருந்துட்டு இருக்கிறவா, இவாளுக்கு இந்த பொறுமை எல்லாம் இந்த குணங்கள்னால இவரிடத்துல சேர்ந்ததுனால இவாளுக்கு ஒரு மகத்துவம்ன்றது ஏற்படும். இப்போ ஒருத்தரை பார்த்து இவர் பெரியவர் மகான் என்று சொல்லணும்னாக்க அவளுடைய இயல்பா இருக்கக்கூடிய தோற்றம், உருவ தோற்றமோ இல்ல அவளிடத்துல இயல்பா இருக்கக்கூடிய குணங்களை கொண்டுதான் அந்த மகத்துவம்ன்றது வருது. அந்த இயல்பா இல்லாத புதுசா இருக்கிறது எது வந்தாலும் அந்த மகத்துவம்ன்றது ஏற்படாது. இந்த சொரூபத்துல மகத்துவம் இயல்பா இல்லாத புதுசா வருதுன்றது என்னன்னாக்க இவாளுடைய அலங்காரத்தினால ஒரு ஏற்றம்னாக்க அதை கைட்டி வச்சுட்டாள்னாக்கா இவாள கண்ணு கொண்டு பார்க்க முடியாது, அவ்வளவு கோரமா இருப்பாளாம் இவாள். ஆகையால அந்த அலங்காரம்ன்றது இவாளுக்கு அது மகத்துவமே வராது. அதே மாதிரி இந்த குணங்கள்லாம் இல்லாத போயிடுச்சுனாக்க இவாளுக்கு மகத்துவமே வராது. சிறுவா மனுஷர்னு சொல்லிட்டோம், அழ்வார் மங்களாசாசனம் பண்ற சிறுவா மனுஷர்னு சொல்லிட்டு இங்கே தெரிந்தே கெழுக்கூற்றேன்னு அப்படின்னு இங்கே இருந்ததுனால ஒன்னும் பெரிய ஒன்னும் தப்பில்ல. இப்படிப்பட்ட பாகவத சமாகமம் கணக்கு இருந்ததுன்னா, பாகவதாலோட சேரும்படியாக இருந்ததுன்னாக்க அது வந்து சரியா போயிடும் சொல்லி சொல்றது. இப்ப இந்த மகாத்ம சப்தத்தினால மகாத்மியம் ஸ்வதைகேஷு நூனமேஷாம் ஏஷாம் மகாத்மியம், இவைகளுடைய மகாத்மியம் இவ்வுலகத்துல இருக்கக்கூடிய லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களுடைய பெருமையானது மகாத்மியம் ஸ்வதா ஏஷாம், இயல்பாகவே எந்த வஸ்துக்களுக்கு இருந்திருக்கோ மகிமகரி நஹீதரேஷாம், அதுதான் பெருமை அளிக்கக்கூடியதே தவிர வந்தேரியாக இருந்திருக்கிற மற்ற வஸ்துக்களுக்கு வரக்கூடியது இல்லை. இதை இவர் ஆழ்வான்னு சொல்லிட்டு இதனால என்ன ஏற்படுறது இப்ப பார்க்கணும். பிரகிருத திருஷ்டாந்தத்துல பார்த்தோம்னாக்க குலமோ ரூபமோ வயசோ வித்தியோ இப்படி எத்தனையோ சிறந்த குணங்களால இயல்பாக பெருமை பெற்றிருக்கவாள் இருக்காளே, அவளுக்குதான் ஒரு சமிருத்தி, அவள் தான் மகாத்மா என்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு க்ஷுத்ர புருஷால் இன்னைக்கு ராத்திரி லாட்டரி சீட்ல பணம் வந்ததுனால அவன் பெருசா சொல்லிட்டு போனான்னாக்க அவனுக்கு எவ்வளவுதான் சமிருத்தி இருந்தா கூட அவர்களுக்கு அந்த சுவதசித்தமாக இருக்கக்கூடிய அந்த சமிருத்தி இல்லாமதான் இருந்துட்டு இருக்கும். இப்படி சாதாரணமாக இருந்துட்டு இருக்கு. பெருமாள் விஷயத்துல வெதிரேக முகத்தால இந்த இடத்துல சொல்லி சொல்றேன், பெருமாளுடைய திருவுதரத்துக்கு இயல்பாக இருக்கிறதுன்றது காற்றின் தான், மெலிந்து இருக்கிறது தான் அவருடைய இயல்பு. அண்ட சமிருத்தி எல்லாம் இருந்துருக்கு, இந்த அண்டங்கள்லாம் உள்ள வருதுன்றது இருக்க இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அவருக்கு. அதாவது குணத்தா மகாத்மியம் சொல்றதோ ஸ்வரூபத்தா மகாத்மியம் சொல்றதோ, இந்த இடத்துல ஸ்வரூபத்தா மகாத்மியம் சொல்றது, இது மொத்தம் அவர் திருவயிற்றுல ஒரு ஏகதேசத்துல இருக்கு இல்லைன்றது இருக்கு, இது ஒரு விஷயமே இல்லை. அந்த தேவப்பெருமானுடைய உதரத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய இயல்பு எப்படி இருக்குன்னு கேட்டாக்க கிருஷ்ணமா இருக்கிறது தான் அது. அப்படிப்பட்ட ஒரு அது ஒரு விஷயம். அதனால இவருடைய திரு உதரம் இருக்க கிருஷ்ணமாகவே இருந்துருக்கு, இயல்புனாலேயே பெருமை இருக்குன்றது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இவருடைய பெருமைக்கு அந்த பெருமாளுடைய தேவப்பெருமாளுடைய திரு உதரத்துக்கு பெருமையையும் நீதி சகல அண்டாந்தரங்கள் எல்லாத்தையும் நம்ம இது ரெண்டையும் சுலனம் பண்ணி பார்த்தோம்னாக்க, அதாவது இது ரெண்டையும் உற்று நோக்கி பார்த்தோம்னாக்க அவையெல்லாம் ஒரு துளி உண்டா இருக்கும். இவரே துளி உண்டா இருக்கேன்னு சொல்லச்சு, பெருமாளுடைய திரு உதரமே தேவப்பெருமாளுடைய திரு உதரமே இவ்வளவு மெலிஞ்சி அதாவது இவ்வளவு மெல்லிசா இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னாக்க இதனுடைய ஒரு துளிதான் உலோகம் பத்தமேன்னு சொல்றோம். அப்ப இவருடைய மகாத்மியம் எப்பேற்பட்டதுன்றத நீங்களே தீர்மானம் பண்ணிக்கோங்க சொல்லி அழ்வான் நம்மளையே அந்த தேவப்பெருமாளுடைய பெருமையை நம்மளையே தீர்மானம் பண்ணிக்க சொல்லி ஒத்துறே. அப்ப எவ்வளவு சொன்னாலும் அந்த தேவப்பெருமாளுடைய பெருமையை நினைச்சு பார்த்தோம்னாக்க எங்கேயோ ஒரு மூலையில்தான் நம்ம நிப்போம். ஆனா இப்படி மூலையில இருந்தாலும் அந்த தேவப்பெருமாள நினைக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆழ்வான் நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கு. ஆகையால ஆழ்வானுடைய அனுகிரகமும் தேவப்பெருமாளுடைய அனுகிரகமும் நமக்கு என்னென்னைக்கும் ஓணும். அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை நம்ம என்னென்னைக்கும் சேவிச்சுட்டு இருக்கணும். நாம என்னென்னைக்கும் அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய அதுல ஈடுபட்டு நமக்கு ஒரு பரம சந்தோஷம் ஏற்பட்டு ஒரு ஆனந்த அனுபவம் ஏற்பட்டு இதனால நம்ம சத்தைய இந்த ஜென்ம சத்தை இந்த பிறவி பயன் பெற்றது வீணாகாமல் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.